ராஜ்யம் எனும் ஊரினிலே, காதல் எனும் தெருவினிலே, கனவு எனும் வாசலிலே, என்னை கட்டிக்கொள்ள வந்தாயே. தனியாய் இருந்தேரே, நீ துணையாய் துணையாய் வந்தாயே, இன்று இதமாய் இதமாய் தொலைந்தேனே காதலே. நெஞ்சம் எனும் ஊரினிலே, காதல் எனும் தெருவினிலே, கனவு எனும் வாசலிலே, என்னை கட்டிக்கொள்ள வந்தாயே. Witness the power of the punch only on Eros Now.